கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, மொத்தம் தரியா நீரோடு நீர் சேரட்டுமே. அழகர் மல கோயில் யானை வந்து அல்வாவ தின்பது போல் ஏ ஆசை ஒன்ன தின்னட்டுமே. ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது, நெத்திக்குள்ள துடிக்குது. வெள்ளமொழி வெளிய தெரிய கள்ள மொழி முழிக்கும் பொழுது என்ன சிறு அடங்குது, இறக்கோல நடங்குது. சின்ன சின்ன பொய்யும் பேசுற சில்லுதான் சூடும் ஏத்துற. போதாது இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீ.